இது கார்த்திகை மாசம், பணிகள் போலவே அசைந்து ஆடுதே தீபமே. அது காலம் காலமாய் காதல் கவிதைகள் பாடுமே. முத்து முத்து விளக்கு முத்தத்தில் இருக்கு, முத்து பொண்ணு சிரிச்சா வெக்கத்துல, பக்கத்தில் நெருப்பா அப்பமாக இருக்கா, முத்தம் ஒண்ணு கொடுத்தா குத்தம் இல்ல. தீபங்கள் பேசும் இது கார்த்திகை மாசம், மணிகள் போலவே அசைந்து ஆடுதே தீபமே. அது காலங்காலமாய் காதல் கவிதைகள் பாடுமே. முத்து முத்து விளக்கு முத்தத்தில் இருக்கு, முத்து பொண்ணு சிரிச்சா வெக்கத்தில், பக்கத்தில் நெருப்பா அப்பமாக இருக்கா, முத்தம் ஒண்ணு கொடுத்தா குத்தம் இல்ல. காதல் கவிதைகள் பாடுமே. தீபங்கள் பேசும் இது கார்த்திகை மாசம், முத்து முத்து விளக்கு முத்தத்தில இருக்கு, முத்து பொண்ணு சிரிச்சா வெக்கத்தில, பக்கத்தில் ஒரு பாத்தமாக இருக்கா, முத்தம் ஒண்ணு கொடுத்தா குத்தம் இல்ல. முத்து முத்து விளக்கு முத்தத்தில இருக்கு, முத்து பொண்ணு சிரிச்சா வெக்கத்தில, பக்கத்தில் நெருப்பாத்தமாக இருக்கா, முத்தம் ஒண்ணு கொடுத்தா.